ಯಸ್ಯ ವಾಗ್ವೃತಿ ಪರ್ಯಂತ ಯತಿರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೆ. ಇಪ್ಪುಳ್ದು ನಾಂ கர்ம என்று சொல்லக்கூடிய வினைகளை பற்றி சுவாமி தேசிகனுடைய திருவள்ள பிரகாரமும் எம்பெருமானாருடைய சித்தாந்தமும் ஆகிய விஷயத்தை இங்கு சொல்ல இருக்கின்றோம். சுவாமியினுடைய குமாரர் நயினாராச்சாரியார் பிள்ளையந்தாதியில் ஒரு பாசுரம் அருளி செய்துள்ளார். வினைகாள் உமக்கு இனி வேறோரிடம் தேட வேண்டும் எனச் சினமே விமுன்போல் சிதைக்கும் வகை இங்கு அரிது கண்டீர். ஏனெனில் இராமானுஜமுனி இன்னுரை சேரும் தூப்புல் புனிதர் என் புந்தி புகுந்து திகழ்ந்து பொருந்தினரே. தன்னுடைய கர்மாக்களை குறித்து சொல்லுகின்றார். வினைகாள் என்று இது சம்போதனம். இத்தன்னாள் வரைக்கும் இந்த வினைகள்லாம் நம்மளுடைய புண்ணிய பாப்பங்கள்லாம் நம்மளிடையே இருந்துருக்கு. அதோடு மாத்திரமில்லை, அதனுடைய கோபத்தினால நம்ம எல்லா கோபத்தை கொண்டு நம்மளை சிதைச்சிருந்து, அதாவது துன்புறுத்தி கொண்டிருந்தது, கஷ்டப்படுத்தி கொண்டு இருந்தது. இப்ப அந்த காரியம் இனிமே உன்னால பண்ண முடியாது. இது வினைகளை பார்த்து சொல்றோம். நீங்க இனிமே அந்த காரியத்தை பண்ண முடியாது. இனி வேறோரிடம் தேட வேண்டும். உங்களுடைய சுவாவம் துன்புறுத்துவதாக இருந்ததுன்னாக்க அந்த துன்புறுத்துறதுக்கு நான் ஆளாக ஆக மாட்டேன். இனிமே நீ வேற எங்கேயான போய் சேர வேண்டியதுதானே தவிர என்னிடத்துல இருக்க முடியாது என்று சொல்றார். இப்ப என்ன புதுசா என்ன வந்துருத்து உமக்கு? இத்தனை நாளா உண்டுதானே நாங்க இருந்தோம், உமா தானே நாங்க துன்புறுத்தி போயிருந்தோம் என்று சொன்ன அதுக்கு சொல்ற, நாங்கெல்லாம் எங்க மனசுல என்னன்னு கேட்டா, தூப்புல் புனிதர் என் புந்தி புகுந்து திகழ்ந்து பொருந்தினரே. தூப்புல்ல அவதாரம் பண்ணின சுவாமி தேசிகன் அவர் பரிசுத்தமானவர். அவர் என் புந்தி புகுந்து என் மனசுல அவர் குடிகொண்டு விட்டார். அந்த குடிகொண்டதோடு மாத்திரமில்ல, அவர் அங்கே இடமாக, அதாவது குடிகொண்டிருக்கிறதுனாக்க நுழைஞ்சி அதையே வாசஸ்தானமாக ஒரு கொண்டதுதான் குடி கொள்வது, குடி என்பது. ஆகையால அந்த சுவாமி தேசிகன் என் மனசுல நுழைந்தது மாத்திரமில்ல, என்னுடைய மனசையே அவருடைய இருப்பிடமாகவும் இடம் கொண்டு இருந்திருக்கார். அதோடமில்லாத அவர் பிரகாசிச்சுட்டு இருக்கார். இப்ப எல்லாத்தோடையும் பிரகாசிச்சுட்டு இருக்கிறதுனால சுவாமி தேசிகன் என் மனசுல பிரகாசிச்சுட்டு இருக்கிறதுனால வினைகள்லாம் என்கிட்ட வர முடியாது. ஒண்ணு, சுவாமிக்கு இருக்கிற ஏற்றம் என்ன என்று கொண்ட சுவாமியினுடைய மனசுல ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்திகள் தான் இருந்திருக்கு. ஆகையால ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்திகளை மனதில் கொண்ட சுவாமி தேசிகன் என்னுடைய மனசுல இருக்கிறதுனால இனிமே புண்ணிய பாப ரூப கர்மாக்களுக்கெல்லாம் என்னுடைய மனசுல இடமில்ல, என்னிடத்துல இடமே இல்லை, வேற எங்கேயான போக வேண்டித்தான், கர்மாக்கள் அனைத்தும் தொலைந்துவிடும் என்பதை இந்த பாசுரத்தினால நயனாராச்சாரியார் அருளி செய்கின்றார். இப்படி சொல்லப்படுகின்ற வினைகளை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம். வினை என்று சொன்னால் கர்மா என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்லப்படுவது. இந்த கர்மா புண்ணிய கர்மாவாகவும் இருக்கும், பாப கர்மாவாகவும் இருக்கும். இது கர்மான்னு பொதுவான வார்த்தை வினைன்ற மாதிரி. இந்த கர்மான்றது அதனுடைய ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறமா தான் அதை பத்தி நாம பேச முடியும். இந்த கர்மா அனாதியா இருந்துருக்கு. அதாவது எப்பொழுது ஆரம்பிச்சதுன்றது தெரியாததாக இருந்துருக்கு. நித்தியமான வஸ்துக்களுக்கும் கர்மாவுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, நித்தியமான வஸ்துக்கள் ஆதியும் அந்தமும் இல்லாதது. அது அனாதியாகவும் இருக்கு, அந்தமும் இல்லாததாகவும் இருக்கும். நித்தியமான வஸ்துக்கள் ஜீவன் எடுத்துட்டோம்னா அது ஆதி அந்தம் இல்லாமல் எப்பொழுதும் இருக்கக்கூடியது. ஆனா கர்மா என்னன்னு கேட்டோம்னாக்க அனாதி, அது எப்பொழுது ஆரம்பிச்சதுன்றது தெரியாது. ஆனா அதுக்கு நாசம் உண்டு. எதனால நாசம் வரும்னாக்க, எம்பெருமான அடைவதற்கு உபாயமாக சொல்லப்படுகின்ற பக்தி பிரபத்தி இவைகளாலே கர்மாவுக்கு நாசம் உண்டு. இது முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்க்கணும் கர்மாவில். கர்மான்றது நாம எப்பவுமே சொல்லிட்டு இருக்கோம், இது யாரும் புதுசா யாரும் சொல்லித்தர வேண்டிய விஷயம் இல்லை. அவாவா மனசுல அவரவர்களுக்கு இருக்கும். நல்ல கர்மாவை பண்ணமானா நமக்கு நல்லது ஏற்படும், கெட்ட கர்மாவை பண்ணமானாக்க கெட்டது ஏற்படும். யார் நல்ல கர்மாக்களை பண்ணிட்டு இருக்காளோ அவ மேல்மேலும் நல்ல செயல்களை செய்பவர்களாக இருப்பார்கள். யாரெல்லாம் தீய செயல்களில் ஈடுபடுறவளாக இருந்திருக்காளோ அவ மறுபடியும் மறுபடியும் தீய செயல்கள்லேயே எழிபவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ நாம பண்ற நல்ல கர்மாவுக்கு காரணம் ஏற்கனவே நாம பண்ணிருக்கிற நல்ல கர்மம். இப்ப நாம பண்ணிருக்கிற தீய செயலுக்கு காரணம் ஏற்கனவே நாம இழிந்த தீய செயல் என்று சொல்லுகின்றோம். இப்படி அப்ப அதுக்கு காரணம் என்ன, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு மேல மேல நாம கேட்டும் போனோம்னா இதுக்கு முடிவே இருக்காது. ஆகையால்தான் இது அனாதி என்று சொல்லுகிறார்கள். இதற்கு ஒரு நியாயம் சொல்லுகிறார், பீஜாங்குர நியாயம் என்கிற நியாயம். விதை, அதாவது விதை விதைத்து செடி வருகிறதா, இல்ல செடி இருப்பதனால விதை வருகிறதா என்று ஒரு கேள்வி. ஏன்னா எது முன்ன வந்தது எது அப்புறம் வந்ததுன்னு சொல்ல தெரியாது. மரம் முன்ன வந்ததா அல்லது விதை முன்ன வந்ததா? விதை போட்டாதான் மரம் வரும், மரம் இருந்தாதான் விதை வரும். ஆகையால எது முன்ன வந்ததுன்றது தெரியாத ஒரு நிலைப்பாடு இருந்துட்டு இருக்க, அதுதான் பீஜாங்குர நியாயம்னு சொல்லி சொல்றது. அவ இன்னும் சில பேர் வேறு மதத்தினர் சொல்லும் பொழுது கோழி முன்ன வந்ததா முட்டை முன்ன வந்ததா என்று கேட்பார்கள். அந்த மாதிரி தான் இதுவும் பீஜாங்குர நியாயம்னு சொல்லி சொல்றது. அந்த மாதிரி கர்மாக்கள்ல வரைச்சே இதுக்கு முன்ன இது, அதுக்கு காரணம் என்ன, அதுக்கு காரணம் என்னன்னு சொல்ல முடியாது. இது எப்பவும் அனாதியாக இருந்திருக்கிறது இந்த கர்மா. ஆகையால இந்த கர்மா அதில் ஜீரோ பாயிண்ட், அதாவது இதுதான் ஆரம்பஸ்தானம் என்று கர்மாவை சொல்ல முடியாது என்பது முக்கியமான ஒரு விஷயம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குப்தாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.